பாடாத தெம்மாங்கு நாம் பாட வந்தேனே, பாட்டோட சேராத என் சோகம் சொன்னேனே. பார விழுந்த வெத தன்னால மரமாச்சு, சேரு இருந்த நிலம் பொன்னான வயலாச்சு. யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சு, சீராகத்தான் புரியுதா அது அண்ணாச்சு. பாடாத தெம்மாங்கு கண்ணாடி போல என் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல, முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல என் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல. பன்னீரும் இல்லாம கண்ணீரும் இல்லாம தள்ளாடி நின்னேனே நான் தானே. பன்னீரும் இல்லாம கண்ணீரும் தள்ளாடி நின்னேனே நான் தானே. தோளில் போட்டவ என்றாய் என் சோகம் தீர்த்திடவா தாய். ஏ சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல வந்ததை விட்டு நின்னேனே, நிம்மதி என்னைக்கு என்கிட்ட வந்துடுமோ. பாடாத தெம்மாங்கு நாம் பாட வந்தேனே, பாட்டோட சேராத என் சோகம் சொன்னேனே. கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்னேனே, கண்ணீர் ஏனம்மா பூமானே. கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்னேனே, கண்ணீர் ஏனம்மா பூமானே. சாமி கொடுக்கல குழந்த வரும் ஒன்னால பெறப்புள்ள நூறு வரும். அட வந்தது எல்லாம் வந்தது போவது எல்லாம் போவது இல்ல, இன்னைக்கு நீ தந்த நிம்மதி போதும் அம்மா. பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோட சேராத என் சோகம் சொன்னேனே. பார விழுந்த வெத தன்னால மரமாச்சு, சேரு இருந்த நிலம் பொன்னான வயலாச்சு. யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சுனா, சீராகத்தான் புரியுதா அது அண்ணாச்சு. பாடாத தெம்மாங்கு